நண்பர்களே, இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கும்படி மிகுந்த அன்போடு என்னை கேட்டுக்கொண்ட ஜாட்பட் தோடக் மண்டலின் உறுப்பினர்களுக்காக உண்மையிலேயே மிகவும் வருந்துகிறேன். என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தது குறித்து அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும் என்று எனக்கு உறுதியாக தெரியும். லாகூரில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு பம்பாயிலிருந்து ஒரு மனிதனை இறக்குமதி செய்தது ஏன் என்ற கேள்விக்கு மண்டல் ஆளாக வேண்டி வரும். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்க என்னை விட தகுதி வாய்ந்த எவரேனும் ஒருவரை மண்டல் மிக எளிதாக கண்டுபிடித்திருக்க முடியும் என நான் நம்புகிறேன்.